கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் அருளாக மகத்தான கிருபையாக புனிதமிக்க ரமலானை தந்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானை, ரமலானுடைய மகத்துவத்தை, ரமலானுடைய சிறப்பை விளங்காமல் அல்லது ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்காமல் ரமலான் மாதத்திலே தன்னுடைய தக்வாவையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஈடுபடாமல் ஒரு அடியான் ரமலானை இழந்து விடுவானேயானால் அவனை விட அல்லாவிடத்திலே துர்பாக்கியமான, அவனை விட அல்லாவிடத்திலே கோபத்திற்குரிய, அவனை விட அல்லாவிடத்திலே மிக கெட்ட அடியான் யாரும் இருக்க முடியாது. ஒரு பாவங்கள், மனிதன் பாவம் செய்வதென்பது, குற்றங்கள் இழைப்பதென்பது, தவறுகள் நிகழ்வதென்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய இயற்கையாக அதை உருவாக்கியிருக்கின்றான், இயற்கையாக அதை படைத்திருக்கின்றான். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு அடியான் பாவங்கள் செய்து அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இதுதான் அல்லாஹ் படைத்த நியதி. இதற்கு மாற்றமாக ஒரு சமுதாயம் பாவமே செய்யாத சமுதாயமாக, எந்த விதமான குற்றமும் எந்த விதமான தவறும் செய்யாத பரிசுத்தமான ஒரு சமுதாயமாக ஒரு சமுதாயம் இருக்குமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை அப்புறப்படுத்திவிட்டு பாவங்கள் செய்யக்கூடிய சமுதாயத்தை கொண்டு வருவான். அந்த சமுதாயம் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள். அந்த தௌபா மனப்பூர்வமாக தௌபாவாக இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் அந்த தௌபாவையும் ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கருத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், மனித இயல்பே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்கள் இழைக்கக்கூடியவர்களாகவும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். அதனால்தான் பாவ மன்னிப்பு என்று ஒரு வடிகாலையும் பாவ மன்னிப்பு என்ற ஒரு தீர்வையும் சொல்யூஷனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த ரீதியில் சகோதரர்களே, பாவங்கள் செய்வதென்பதோ அந்த பாவங்களிலிருந்து தௌபா செய்வதென்பதோ இது மனித குலத்தினுடைய இயற்கைக்கு எதிரானதல்ல, மனிதனுடைய இயற்கை படைப்பிற்கு எதிரானதல்ல. மாறாக பாவங்கள் செய்துவிட்டு, குற்றங்கள் இழைத்துவிட்டு, தவறுகளை இழைத்துவிட்டு அல்லாஹ் அந்த தவறுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மீட்கப்படுவதற்காக அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஞாபத்தாகிய வாய்ப்பாகிய ரமலானை ஒருவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இவன் மனிதனுடைய இயற்கை அமைப்புக்கே எதிரானவன், மனிதனுடைய இயற்கை நியதிக்கே எதிரானவன். அல்லாஹ் மனிதனை இயற்கை நியதியின் அடிப்படையில் எப்படி படைத்திருக்கிறான் என்றால், இந்த மனிதன் தன்னை அறியாமல் தவறுகள் செய்வான், தான் தெரியாமல் பிழைகள் செய்வான், குற்றங்கள் செய்வான், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கும் ஆளாகி இவன் தன்னைத்தானே அநியாயத்தை நோக்கியும், தன்னைத்தானே பாவத்தை நோக்கியும், தன்னைத்தானே அழிவை நோக்கியும் இவன் ஆட்படுத்திக் கொள்வான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த மனிதன் இவன் தௌபா செய்வதற்குரிய ஒரு வழியாகத்தான், ஒரு காரணியாகத்தான், ஒரு வடிகாலாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் என்ற ஒரு மாபெரும் நியமத்தை, ரமலான் என்ற ஒரு மிகப்பெரிய அருள்கொடையை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அந்த ரமலானை ஒருவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், அந்த ரமலானிலே ஒருவன் நோன்பு வைக்கவில்லை என்றால், அந்த ரமலானிலே இரவுகளில் விழித்திருந்து இபாதத் செய்யவில்லை என்றால், அந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யவில்லை என்றால், இவன் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பாழாக்கிய பாவி மட்டுமல்ல, அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்தி கொடுத்த அந்த இயற்கை விதியை மீறிய இயற்கைக்கு எதிரானவன், புறம்பானவன் என்பதில் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை யார் அடைந்தும் அந்த ரமலானை தன்னுடைய மௌஃபிரத்திற்கும் தன்னுடைய அருளுக்கும் தன்னுடைய அல்லாஹ்வுடைய கிருபைக்கும் காரணமாக யார் ஆக்கிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்வா செய்தார்கள், சபித்தார்கள். ஏனென்றால் அவன் இயற்கைக்கு எதிரானவன், ரமலானை பயன்படுத்தாத பாவி என்ற அர்த்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருட்கொடை இந்த ரமலான் என்பது, மிகப்பெரிய செல்வம் இந்த ரமலான் என்பது. ஆகவே ரமலானை வரவேற்கக்கூடிய நாம் இப்பொழுதே அதற்காக ஆயத்தமாக வேண்டும், தயாராக வேண்டும். ரமலானுடைய நேரங்கள் நாம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், ரமலான நேரத்தை நாம் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஓப்பான வழியிலே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் ரமலான் நம்மை விட்டு பாழாகி போய்விடக் கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து இப்பொழுதே அந்த ரமலானுக்காக ஆயத்தமாக கூடியவர்களாகவும், ரமலான நேரங்களை எப்படி பயன்மிக்கதாக பயன்படுத்துவது என்று ஆலோசனை செய்யக்கூடியவர்களாகவும் இப்பொழுதே அதற்காக நாம் ஆயத்தமாகிவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். என்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் கம்ஸி, ஐவேளை தொழுகைகளும், ஒரு ஜுமாத்தில் ஜுமா, ஒரு ஜுமாவிலிருந்து அடுத்த ஜுமா வரை வரக்கூடிய ஜுமாவும், ஒரு ரமலானில் ரமலான, ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரை வரக்கூடிய ரமலானும், இவைகள் எல்லாம் முகஃபிராத்துல் லிமா பைனஹுமா, அவை இரண்டுக்கும் நடைபெறக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் இது பரிகாரமாக இருக்கும். அதாவது இரண்டு ஜும்மா என்பது ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில நடந்த பாவங்களுக்கு இந்த ஜும்மா பரிகாரமாக இருக்கும். எப்பொழுது இந்த ஜும்மாவை நாம் முறையான ஜும்மாவாக தொழுவோம் என்றால், முறையான ஜும்மா என்றால் என்ன, ஜும்மாவுக்காக காலையிலேயே ஆயத்தமாகி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய சுன்னத்துகள் என்று சொன்ன எல்லா சுன்னத்துகளையும் முறையாக பின்பற்றி பள்ளிவாசலுக்கு முதன் முதலாக வந்து முன்னாடியே பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று ஒட்டகம் குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மை, ஆடு குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மை போன்ற நன்மைகள் எல்லாம் முழுமையாக பெற்று ரமலான் ஜும்மாவுடைய நேரத்திலே எந்த விதமான இடையூறு யாருக்கு செய்யாமல், எந்த விதமான தொந்தரவு செய்யாமல் ஜும்மாவுடைய சுன்னத்துகள் நஃபில்கள் எல்லாவற்றையும் பின்பற்றி யார் ஜும்மா தொழுவாரோ அந்த இரண்டு ஜும்மாவுமே அதற்கிடையே நடந்த சிறு சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகிவிடும். பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி ஐவேளை தொழுகைகளை யார் தொழுகிறார்களோ, ஒரு தொழுகைக்கும் இரண்டு மற்றொரு தொழுகைக்கும் இடையில ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகளுக்கு, சின்ன சின்ன குற்றங்களுக்கு அதுவே பரிகாரமாக ஆகிவிடும். அதே போன்று சொன்னார்கள், ஒரு ரமலானிலா ரமலான, சென்ற ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரை நடைபெற்ற என்னென்ன தவறுகள், சின்ன சின்ன தவறுகள். பெருமானா சல்லல்லாஹு குறிப்பிட்டார்கள், இத ஜுத்தினிபல் கபாயிர், பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தால்தான், பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தால் தான், பெரும்பாவங்கள் இல்லை, இதையெல்லாம் அல்லாஹ் பெரும்பாவம் என்று சொன்னானோ, அல்லாஹ் ரசூல் பெரும்பாவம் என்று சொன்னார்களோ, அத்தகைய பெரும்பாவங்கள் இல்லாமல் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பிழைகள், சின்ன சின்ன குற்றங்கள் நம்மிடத்தில் நிகழ்ந்திருக்குமேனால், சென்ற ரமலானிலே ஒருவர் முழுமையான நோன்பு வைத்து முழுமையாக அந்த ரமலானை பயன்படுத்தி, இந்த ரமலானையும் முழுமையாக நோன்பு வைத்து அதனுடைய இரவுகளை முழுமையாக பயன்படுத்தி அதிகமாக தஹஜ்ஜுத் தொழுது, அதிகமாக குர்ஆன் ஓதி ரமலானிலே எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தினார்களோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றும் பொழுது இந்த இரண்டு ரமலானுமே அதற்கிடையே நடந்த அனைத்து சின்ன சின்ன தவறுகளுக்கும் பரிகாரமாக ஆகிவிடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரமலான் என்பது சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே மிக மிக மகிழ்ச்சிக்குரிய, மிக மிக பிரியத்திற்குரிய ஒரு இபாதத் என்பதை, ஒரு மாதம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த ரமலான் மாதத்திலும் எந்த ஒரு மூதேவி அல்லது எந்த ஒரு மூதேவி ரமலானில் நோன்பு வைக்காமல் இந்த மாதத்தை பாழாக்குகின்றானோ, எந்த ஒரு மூதேவி அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவன், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவன், ரமலானிலே நோன்பு வைக்காமல் அவன் ரமலான் மாதத்தை பாழாக்குவானையனால், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள், ரைத்து ரஜுலமின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே ஒரு மனிதரை நான் பார்க்கின்றேன், கியாமத் நாளிலே நான் ஹவுதுல் கௌசர் தடாகத்து அருகில் நின்று எல்லா மக்களுக்கும் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீர் அள்ளி கொடுத்து கொண்டிருப்பேன், என்னுடைய உம்மத்தினர் எல்லோரும் அந்த தண்ணீரை பருகுவார்கள், சந்தோஷமாக குடிப்பார்கள், அந்த நேரத்திலே நான் ஒரு மனிதனை பார்க்கின்றேன், என்னுடைய உம்மத்திலே ஒரு மனிதரை பார்க்கின்றேன், ரைத்து ரஜுலமின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே ஒரு மனிதரை பார்க்கின்றேன், எல் ஹஸ் அத்ஷா, அவன் தாகம் தலை கேறி, அந்த மனிதன் தாகம் தலை கேறி எந்த அளவுக்கு தாகத்தோடு வருவான் என்றால், நாய் தாகம் எடுத்து எப்படி நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருக்குமோ அதுபோன்று தாகத்தினுடைய மிகுதியினால் அவன் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு என்னுடைய ஹவுதை நோக்கி வருவான் தண்ணீர் பருவதற்காக. ஆனால் அவன் அந்த ஹவுதை விட்டு குள்ளமா வரத ஹவுதன் முனியா மினுஹோ, அவன் ஹவுதுக்கு பக்கத்திலே வருவான், மலக்குமார்கள் விரட்டி விடுவார்கள், திரும்ப வருவான், திரும்ப விரட்டி விடுவார்கள், இப்படி தன்னுடைய தாகத்தை எப்படியா தீர்த்து கொள்ளலாம் என்று. சகோதரர்களே, சாதாரண வெயிலில் ஏற்படக்கூடிய தாகமே நம்மால் தாங்க முடியவில்லை. ஒரு சூரியன் ஒரு பனைமரத்தின் அளவிலே உச்சத்திலே இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய பாவத்திற்கேற்றவாறு வியர்வையிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய தாகம் இருக்கின்றது ஆகிரத்துடைய தாகம், கியாமத்தினாலுடைய தாகம் எந்த மனிதனும் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. அந்த தாகத்திலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தை கொடுத்தான். அந்த நீர் தடாகத்திலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் அள்ளி கொடுக்க இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் வாங்கி பருகுவோம், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. அந்த நேரத்தில் தான் ஒரே ஒரு மூதேவி அவன் நாக்கை, நாயின் நாக்கை போட்டு தொங்க போட்டுக் கொண்டு பெருமானாருடைய ஹவுதை நோக்கி வருவான், மலக்குமார்கள் தடுத்து விரட்டுவார்கள், மீண்டும் வருவான், மீண்டும் விரட்டுவார்கள், மீண்டும் வருவான், மீண்டும் விரட்டுவார்கள். அந்த மனிதன் யார் என்றால், இப்படிப்பட்ட மூதேவித்தனம் பிடித்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன் யார் என்றால், இப்படிப்பட்ட அபாக்கியவான் யார் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அவன் வாழ்ந்த பொழுது அவனிடத்திலே ரமலானுடைய நோன்பு வந்தது. மற்ற மக்கள் எல்லாம் தாகத்தோடு இருக்கும் பொழுது இவன் மட்டும் ஃபஸகாஹு ஃபரவாஹு நல்ல வயிறார உண்டு வயிறார தண்ணீர் குடித்து ரமலானை கழித்து கொண்டிருந்தான். அவன்தான் இப்பொழுது மக்கள் எல்லாம் ஹவுதல் கௌசர் தடாகத்தில் தண்ணீர் குடித்து தங்களுடைய தாகத்தை தீர்க்கும் பொழுது இவன் மட்டும் நாயை போன்று நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருப்பான். இவனும் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவன் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காஃபிர்களோ நிராகரிப்பாளர்களோ முனாஃபிக்களோ அல்ல, என்னுடைய உம்மத்தை சார்ந்தவன். இவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கின்றான். ஏன் ஃபஜாஅஹு சியாமு ரமலான், அவனிடத்திலே ரமலான் மாதம் வந்தது. அந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ்வுக்காக பட்டினியோடு பசியோடு தாகத்தோடு இருக்காமல் நல்ல முறையில் ஃபஸகாஹு ஃபரவ்வா நல்ல தாகம் தீர தண்ணி குடிச்சான், பசி தீர சாப்பிட்டான், பகல் முழுவதும் நிம்மதியா இருந்தான். அதனால் அவனுக்கு இந்த தண்டனை என்று என்பதுமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய மகத்துவத்தை இவ்வளவு சொல்லியிருந்தும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு எச்சரித்திருந்தும் இன்னும் நம்மில் பல பேர் ரமலான் மாதத்திலே ஏதாவது அற்பமான காரணங்களை காட்டி மார்க்கமே அனுமதிக்கின்றது சில பேர் நோன்பை விடலாம் என்று, மார்க்கமே அனுமதிக்கிறது இவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. மார்க்கம் ஒன்று காட்டுமிராடித்தனமான மார்க்கம் அல்ல, மனிதர்கள் மீது இரக்கம் இல்லாத மார்க்கம் அல்ல, அப்படியே ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, மாறாக மார்க்கமே இரக்கத்தோடு அல்லாவே இரக்கத்தோடு அனுமதிக்கின்றான். இவர்களை எல்லாம் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரமதான்ல நோன்பு வைக்காட்டா ரமதான் கழிச்சு நீங்க ரொம்ப கலா செஞ்சுக்கலாம், அப்படியே கலா செய்ய முடியாட்டா அதற்கு ஒரு பரிகாரம் உண்டு என்று மார்க்கமே அனுமதித்திருக்க சில பேருக்கு இவர்கள் அந்த மாதிரி காரணம்லாம் எதுவுமே இல்லாமல் அற்பமான சின்ன சின்ன காரணங்களை கொடுத்து நான் சோருக்கு மாத்திரை சாப்பிடணும், பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடணும், சாப்பிடாட்டா மூத்தா போயிடுவேன் என்று இவர்களாகவே கற்பனை செய்து கொண்டு அற்பமான காரணங்களுக்காக நோன்பை விடுபவர்களுக்கு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சரிக்கை இது சகோதரர்களே, எச்சரிக்கை இது. மார்க்கத்தில் உண்மையிலே அவருக்கு அனுமதி இருக்கின்றது, உண்மையிலே மார்க்க அடிப்படையிலே அவர் நோன்பு விடுவதற்கு தகுதியானவர் என்றால் அவர் நோன்பு விடுவது தவறல்ல. ஆனால் எந்த விதமான காரணமும் இன்றி அற்பமான சின்ன சின்ன காரணங்களுக்காக நோன்பை விட்டால் அவர் அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட எச்சரிக்கைக்குரியவர் ஆவரா என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது நோன்பு வைப்பதற்கு மட்டும் உள்ள மாதம் அல்ல, ரமலான் மாதம் என்பது நோன்பு வைப்பதற்கு மட்டும் உள்ள மாதம் அல்ல. ரமலானுடைய பகல்களிலே எப்படி நான் நோன்பு வைக்க வேண்டுமோ இரவுகளிலே ரமலானுடைய இபாதத்தின் மூலமாக கழிக்க வேண்டும். நின்று வணங்குவது, அதிகமாக நின்று வணங்குவது, நல்ல விஷயங்களுக்காக நல்ல மார்க்க சம்பந்தப்பட்ட இபாதத்துகளுக்காக நம்முடைய இரவு நேரங்களை பயன்படுத்துவது, குரானை ஓதுவது, குரானை ஓத கேட்பது என்று இரவு நேரங்களும் நம்முடைய இபாதத்துடைய நேரமாக இருக்க வேண்டும் ரமலானிலே. இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பிஹி, யார் ரமலானுடைய இரவுகளிலே நன்மையை நாடி ஈமானோடு நின்று வணங்குகிறாரோ, ரமலானுடைய இரவுகளிலே நன்மையை நாடி ஈமானோடு நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் அருமைக்குரியவர்களே, இன்று நம்முடைய கால சூழ்நிலை எப்படி ஆகிவிட்டது? ரமலான் மாதத்திலே நாம் பகலில் நோன்பு வைத்து விடுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிரியமான காரியத்தை செய்கின்றோம். ஆனால் இரவிலே செய்ய வேண்டிய இபாதத்தை நாம் முழுமையாக செய்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய தருணத்திலே இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று இரவு தொழுகை என்று வந்துவிட்டாலே, ரமலானுடைய இரவு என்று வந்துவிட்டாலே தராவி தொழுகை, தராவி என்ற உடனேயே நமக்கு சண்டையும் சச்சரவும் தான் முன்னால் வந்து நிற்கும். எட்ரக்காத்தா, இருபது ரக்காத்தா, எட்ரக்கா தொழுகு சுன்னத்தா, இருபது ரக்கா தொழுகு சுன்னத்தா, இருபது ரக்கா தொழுகு பிதாத்தா என்றெல்லாம் குழப்பமாகி இன்னைக்கு கடைசியில் எப்படி நிற்கிதுன்னா, இரவு தொழுகை தராவி என்பதே ஒரு தொழுகை கிடையாது, இரவு தொழுகினே அவன் கிடையாது ரமலான்ல, எப்போ வேணாலும் இரவு தொழுகை தொழுதுக்கலாம் என்றெல்லாம் மக்களை குழப்பியதன் விளைவு நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கூடிய ஷைத்தான் எங்கடா ஒரு நூல் கிடைக்காதா, எங்கடா அமல்களோடு தப்பிப்பதற்கு ஒரு வழி கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்கூடிய ஷைத்தானுக்கு இது போன்ற வாத பிரதிவாதங்கள் அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுது. அவன் நம்முடைய உள்ளத்திலே ரமலான்ல நின்று தொழுதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையா, அதெல்லாம் பெரிய நோன்பு வைக்கிறதா பிறந்து நோன்பு வச்சுட்டு முடிஞ்சு போச்சு, இரவில் நின்று வணங்குற அவசியம் இல்லை, அதான் கருத்து வேறுபாடு இருக்குதுல்லே, அதான் சர்ச்சை இருக்குதுல்லே, எட்ட காத்தா இருபது காத்தாண்டு, அதுவும் அது இருபது காத்து கூட இல்லை, எட்ட காத்து கூட இல்லை, இன்னைக்கு ஒருத்தர் புதுசா இல்ல ரமலான தொழுகனே ஒண்ணு கிடையாது, மத்த நாள் மாதிரி ரமலான்லயும் இஷா தொழுது நீங்க பாடு வீட்டுக்கு போயிடலாம் என்றெல்லாம் குழப்பக்கூடிய குழப்பவாதிகள் ஆளுக்கு ஒண்ணு சொல்லும் பொழுது நமக்குள் ஓடி இருக்கக்கூடிய மனோ இச்சையும் ஷைத்தானின் உணர்வுகளும் அந்த கருத்தின்பால் ஈர்க்கப்பட்டு ரமலானுடைய இரவுகளை நாம் பாழா போன இரவுகளாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஒளிமயமாக ஆக்க வேண்டிய ரமலானை, ஒளிமயமாக ஆக்க வேண்டிய ரமலானை, ரமலானுடைய இரவுகளை இருள்மயமாக மட்டுமல்ல பாழாக்கி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய இரவுகளை என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொல்கிறார்கள், மன் காம ரமலான ஈமானம் யஹ்திசாபா, ரமலானிலே ரமலானுடைய இரவுகளிலே யார் நன்மையை நாடி ஈமான் கொண்ட நிலையில் அதிகமாக நின்று வணங்குகிறாரோ, அதிகமானா 8 ரக்காத்தா 10 ரக்காத்தா 20 ரக்காத்தா 40 ரக்காத்தானா இல்லை, இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள், எத்தனை 1000 ரக்காத்து தொழ முடிந்தாலும் தொழுங்கள், அது உங்களுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய விருப்பம் அது. இதைத்தான் பெருமானார் சொல்லும் கருத்து. 8 ரக்காத்து 20 ரக்காத்து சொல்லலே, மன் காம ரமலான ஈமானன், ஈமானோடு நன்மையை நாடி ரமலானுடைய இரவுகளில் யார் அதிகமாக நின்று வணங்குகிறாரோ, யார் அதிகமாக வணங்குகிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர், பாவம் மன்னிப்புக்குரியவர், முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுபவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அருமைக்குரியவர்களே, அந்த சர்ச்சைக்குள் ஷைத்தானிய சிந்தனைக்குள் நம்மை ஈடுபடுத்தி விடாமல், 4 ரக்காத் தொழுதா போதும், கடைசியில் 8 ரக்காத்தில் போய் சேர்ந்தா போதும், கடைசியில் 10 ரக்காத்தில் போய் சேர்ந்தா போதும், அல்லது 2 ரக்காத் தொழுதாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு பேருக்கு தராவிக்கு போனேன் இல்லாமல், நாம் இந்த ரமலானுடைய இரவுகளை அதிகம் அதிகமாக நின்று வணங்கக்கூடிய இரவுகளாக ஆக்க வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸ் அஹ்மதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பகலினுடைய நோன்பும் இரவினுடைய நின்று வணங்குதலும், பகலுடைய நோன்பு ரமலானுடைய பகலுடைய நோன்பும் இரவுடைய நின்று வணங்குதலும் யஷ்வானில் ஆபது, அந்த அடியானுக்காக அல்லாவிடத்திலே மன்றாடுகின்றன பரிந்துரை செய்து. இவன் வைத்த நோன்பும் இரவிலே நின்று வணங்கிய வணக்கமும் இந்த அடியானுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றன, சிபாரிசு செய்கின்றன. யௌமுல் கியாமா கியாமத் நாளிலே யகூலு சௌமோ, அந்த நேரத்திலே நோன்பு சொல்லும் அல்லாஹ்விடத்திலே, யா ரப்பி, என்னுடைய ரட்சகனே, மன அத்துஹு தாம ஷராப பின் நஹார், இவனை சாப்பிட விடாமல் குடிக்க விடாமல் பிரியத்திற்குரிய மனைவியை நெருங்க விடாமல் இவனை பகல் முழுவதும் நான் தடுத்திருந்தேன் யா அல்லாஹ், ஆகவே என்னுடைய சஃபாத்தை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அந்த நோன்பு இவருக்காக பரிந்துரை செய்யும். அதே போன்று யகூலுல் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். மன அத்துஹு நௌம பில்லைல், யா அல்லாஹ், இரவு முழுவதும் இவனை தூங்க விடாமல் நான் இவனை ஓத வைத்துக் கொண்டிருந்தேன், என்னை ஓதிக்கொண்டிருந்தான், குரானை ஓதிக்கொண்டிருந்தான், குரான் தர்ஜுமாவை படித்துக் கொண்டிருந்தான், அல்ல ஓத தெரியாவிட்டால் குறைந்தபட்சம் மற்றவர்கள் ஓதுவதை கேட்டுக் கொண்டிருந்தான் யா அல்லாஹ், இரவு முழுவதும் இவனை தூங்க விடாமல் நான் தடுத்துக் கொண்டிருந்தேன், ஆகவே என்னுடைய சஃபாத்தை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று குரானும் இவருக்காக பரிந்துரை செய்யும். இரண்டினுடைய பரிந்துரையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இரண்டினுடைய நோன்பினுடைய பரிந்துரையும் இரவினுடைய பரிந்துரையும் இரண்டு பரிந்துரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அருமைக்குரியவர்களே, இந்த நேரத்திலே நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். பகலிலே நோன்பு வைப்போது நம்முடைய இபாதத் நின்று விடாமல் இரவிலும் ரமலானிலே நின்று வணங்க வேண்டும். அந்த ரமலானுடைய இரவுகளை ஹயாத்துள்ள இரவுகளாக, உயிருள்ள இரவுகளாக நாம் ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரவிலே தராவிக்கு பிறகோ அல்லது தராவி பிறகு நீண்ட குரானுடைய விளக்கங்கள் கேட்டோ, குரானை ஓதியோ நாம் அந்த இரவுகளில் தூங்கிவிட்டால் கூட, அதிகாலையில் எழுந்து சஹர் நேரத்திலேயாவது நாம் குரானை ஓதுவது, திக்ருகள் செய்வது, பாவ மன்னிப்பல் கேட்பது என்ற அமல்களில் ஈடுபட வேண்டும். ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களுடைய அடையாளமாக சொல்கின்றான், நல்லோர்கள் யார் என்றால் சஹர் நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹர் நேரங்களிலே அவர்கள் பாவமன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ்விடத்திலே. ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக, முழு முஸ்லிம் உம்மத்தினுடைய பாவத்திற்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்குரிய தகுதியான நேரம் சஹருடைய நேரம். அந்த நேரத்தையும் சகோதரர்களே நாம் வீணாக்கிவிடக்கூடாது, பாழாக்கிவிடக்கூடாது என்பதை நினைவு நிறுத்த வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக ரமலானிலே செய்ய வேண்டிய மிகப்பெரிய இபாதத் என்னவென்றால், அதிகமாக சதக்காக செய்வது, அதிகமாக தர்மங்கள் செய்வது. நம்மால் இதெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரம் செஞ்சுட்டு போயிடுவாங்க, நமக்கு தகுதி இல்லை என்று நினைக்காம, யார் யாருக்கு அல்லாஹ் என்னென்ன ரிஸ்க் கொடுத்திருக்கிறானோ அவர் அவருடைய தகுதிக்கேற்றவாறு, அவர் அவருடைய நிலைக்கேற்றவாறு நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகம் அதிகமான தர்மங்களையும் சதக்காக்களையும் ரமலானிலே செய்ய வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் அலா தஆமின் அவ் ஷராபின் மின் ஹலால், ஒரு அடியான் தன்னுடைய ஹலாலான வருமானத்திலிருந்து, முதல் நிபந்தனை அதுதான், ஒரு அடியான் தன்னுடைய ஹலாலான வருமானத்திலிருந்து ஒரு உணவை கொடுத்தோ தண்ணீரை கொடுத்தோ ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க ஏற்பாடு செய்வானேயானால், மன் ஃபத்தர ஸாயிமன் அலா தஆமின் அவ் ஷராபின் பின் ஹலால், அவனுடைய ஹலாலான உணவிலிருந்து அவனுக்கு ஒரு நோன்பாளிக்கு உண்ண உணவு கொடுத்தோ குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தோ அவனால் முடிந்த அளவுக்கு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வானேயானால், சல்லத் அலைஹில் மலாயிகத்து ஃபி ஸாஆத்தி ஷஹ்ரி ரமலானி குல்லி, ரமலான் மாதத்தினுடைய எல்லா நேரங்களிலும், ரமலான் மாத்திரே இரவு பகல் காலை மாலை என்று பார்க்காமல், ரமலான் மாத்திரே சாஆத்தி ஷஹ்ரி ரமலானி குல்லி, ரமலான் மாத்திரே அனைத்து நேரங்களிலும் மலக்குமார்கள் அவருக்காக வாழ்த்தும் துவாவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நோன்பாளிக்கு ஒரு முறை நீங்க நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால், ஒரு மடக்கு தண்ணி எடுத்து கொடுத்தீங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு கஞ்சி வாங்கி கொடுத்தீங்க, அல்லது சோறு வாங்கி கொடுத்தீங்க, ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தீங்க, ஒரு நோன்பாளிக்கு ஒருவேளை நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வீர்கள். சல்லத் அலைகள் மலாய்க்கு சாத்தி ஷஹரி ரமதானுக்குள்ளி, ரமதான் மாதத்தினுடைய எல்லா நேரங்களிலும் மலக்குமார்கள் அத்தனை பேரும் அவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, சல்லா அலைஹி ஜிப்ரீலு ஃபி லயாலில் கதர், லைலத்துல் கதருடைய அனைத்து இரவுகளிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்காண்டி துஆ செய்வார்கள். எதற்காண்டிக்கே, ஒரு நோம்பாளிக்கு நோம்பு துறக்க ஏற்பாடு செஞ்சதுக்காகண்டி. எப்படி நீங்க பெருசா செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு தண்ணி பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்க, ஒரு பேரச்சம்பளம் வாங்கி கொடுத்தீங்க, அல்லது ஒரு கஞ்சி வாங்கி கொடுத்தீங்க, ஒரு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு, நம்மால் இயன்ற அளவுக்கு நோன்பாளிகளுக்கு நோன்பு துறக்க ஏற்பாடு செய்வோமேனால், மலக்குமார்கள் ரமதானுடைய எல்லா நேரங்களிலும் துவா செய்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸ்பெஷலாக லைலத்துல் கத்ருடைய இரவிலே அவருக்காக துவா செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அருமைக்குரியவர்களே, ஆகவே நாம் நோன்பாளிகளுக்கு நோன்பு துறப்பதற்கு நம்மால் முடிந்த ஏழைகளுக்கோ, அதுல ஏழை பணக்காரங்க வித்தியாசம் கிடையாது, எந்த நோன்பாளியா இருந்தாலும் அவருக்கு நோன்பு துறக்க நீங்க ஏற்பாடு செய்வீர்கள். இஃப்தார் விருந்துங்கிற பேர்ல ஆடம்பரம், அனாச்சாரம், இஸ்ராஃபு, அரசியல் தலைவர்களை கூப்பிடுறது, தனக்கு பிடிச்சமான தலைவனை கூப்பிடுறது, அந்த தலைமை வர்றதுக்கு லேட் ஆயிட்டா இஃப்தார் நேரத்தையே 10 நிமிஷம் தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி அசிங்கமான ஆபாசமான கேடுகட்ட காரியங்களை செய்து ரமதானுடைய இஃப்தாரை பாழாக்கி விடாமல் நல்லடியார்களுக்கு, முத்தகீன்களுக்கு, தக்வாதாரிகளுக்கு, இறையச்சமுள்ள மோமின்களுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு செய்வோம் என்றால் இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபச்சை சொல்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ரமதானிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான இபாதத்துகள் இவைகள். இந்த இபாதத்துகளை நாம் நினைவில் கொண்டு ரமதானை நாம் பாழாக்கி விடாமல், வீணாக்கி விடாமல், முழுமையாக ரப்புல் ஆலமீன் ரமதானை எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றானோ அந்த விதத்திலே ரமதானை அனுபவிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அதே நேரத்திலே ரமதானிலே நோன்பை விடுவதற்கு ரப்புல் ஆலமீன் சில பேருக்கு அனுமதி அளிக்கின்றான். ஒரு சில பேருக்கு நோன்பை விடுவதற்கும் அல்லாஹ் அனுமதி அளிக்கின்றான். அது யார்? உதாரணமாக பிரசவம் பிரசவிக்க தயாராக இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது கருவுற்ற பெண்கள், அந்த நோன்பினால் அந்த கருவுக்கு பாதிப்பு ஏற்படும், குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் மட்டும் அவர்கள் நோன்பை தள்ளி போடுவதற்கு அனுமதி உண்டு, தள்ளி போடுவதற்கு அனுமதி உண்டு. உதாரணமாக ஒரு பிரசவ பெண், அவள் கருவுற்றிருக்கிறாள், அவள் குழந்தை கருவுற்றிருக்கிறாள், அவளால் நோன்பு வைத்தால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் எனும் பொழுது அந்த ரமதானை நோன்பு வைக்காமல் அவள் ரமதான் கழிந்து அந்த ரமதான நோன்பை கலா செய்துவிட வேண்டும். பெண்களுக்கு, அப்படிப்பட்ட பெண்களுக்கு இன்னொரு இடையூறு ஏற்படும் என்னவென்றால், கருவுற்றிருந்த பெண் ரமதானிலே கருவுற்றிருப்பால் ரமதானுக்கு பிறகு குழந்தை பிறந்துவிடும். குழந்தை பிறந்தவுடன் அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண்களுக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. எப்பொழுது தான் உணவு உண்ணாவிட்டால், தான் வயிறு நிரம்ப சாப்பிடாவிட்டால் குழந்தைக்கு பால் கிடைக்காது எனும் பட்சத்திலே அந்த பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆக சென்ற வருடத்தினுடைய நோன்பை ஒரு பெண் விட்டுவிட்டால், எதற்காக? அவள் கருவுற்றிருந்ததினால். அடுத்த வருடத்தினுடைய நோன்பை வைக்கலாம் என்றால் அப்பொழுது பால் கொடுத்து கொண்டிருப்பாள், அப்பொழுதும் வைக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்திலே அந்த பெண் தான் விட்ட நோன்புக்கு பகரமாக, ஏற்கனவே தான் விடுபட்ட நோன்புக்கு பகரமாக, ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு வயிறார உணவு கொடுத்து விட வேண்டும். அடுத்த ஆண்டு 2 வருடத்தினுடைய நோன்பையும் சேர்த்து கதா செய்ய வேண்டும். குழந்தைக்கு பால் குடி நிறுத்திய பிறகு 2 வருடத்தினுடைய நோன்பையும் சேர்த்து கதா செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக அந்த பெண் ஒரு ஏழைக்கு, ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு வயிறார உணவு கொடுத்து விட வேண்டும். அதே போன்று நிரந்தரமான நோய்வாய்ப்பட்டவர்கள், அந்த நோய்க்கு ஷிஃபாவே கிடையாது, அவங்க நிரந்தரமா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அவங்க காலம் பூரா நோயா தான் இருப்பாங்க, நோன்பை வைக்க முடியாது என்ற நோன்பாளிகளுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. எப்படி? ஒரு நோன்பாளிக்கு, ஒரு நோன்புக்கு பாரமாக ஒரு ஏழைக்கு வயிறார ஒருவேளை உணவு கொடுத்து விடுங்கள் என்று. அப்படி நிரந்தரமான நோயாளி அல்ல அவர், இப்ப நோயா இருக்கிறாரு, இன்ஷால்லா அல்லாஹ் நாடன ஒரு 6 மாசம் கழிச்சோ 8 மாசம் கழிச்சோ நல்ல சுகமாயிடுவாரு, ஆரோக்கியமாயிடுவாருன்னு சொன்னா, அப்படிப்பட்டவர் அந்த விடுபட்ட நோன்பை திரும்ப கலாச்சியதாக வேண்டும். அதே மாதிரி முசாஃபிர், பிரயாணியாக இருப்பவர், ஷரியத்துடைய சட்டப்படி 100 மைல்களுக்கு அப்பால் பிரயாணம் செய்பவர், அவர் பிரயாணத்தினாலே அவர் நோன்புக்கு பாதிப்பு ஏற்படும் என்றிருந்தால் அவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது. ஆனா இந்த காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க 1000 மைல் பிரயாணம் பண்ணா கூட பிரயாணத்தில் எந்த சிரமமும் கிடையாது. அதனால இந்த காலத்தில் நோன்பை விடுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. பிரயாணிகள் நோன்பு வைச்சா ராகத்தா இருக்கும் என்ற பட்சத்தில் அவர் பிரயாணியாக இருந்தாலும் கூட நோன்பு வைக்கத்தான் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஷரியத் வகுத்து கொடுத்த சட்டங்கள். அதே நேரத்தில் சகோதரர்களே, தொழுகைக்கு இல்லாத ஒரு முக்கியமான கடமை நோன்புக்கு இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு மனிதன் நோன்பு கடமையாகி ரமதான் மாத்திர நோன்பு வைக்கவில்லை, நோன்பு வைக்காம மூத்தாயிட்டார்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத்தவ அலைஹி சியாமன், Sahil Bukhari ini sahih hadis Muslim lirik udah hadis itu. Man mata wali ke siaman. Yar orang non bu kadamayan nelayil. Awar marini tu udah waraya nahl. Sama anhu waliho. Awar dia warisgal. Anja non bu wajitin revetra vendum. Orang non bu kadamayan nelayil. Non bu kiamu ter muta petar na. Anja vidu bete non bu. Ada awde syariat ini anja karena memilah me. Anja tanggada memilah me non bu petar muta petar na. Awar vitta anja non bu. Awar dia warisgal purti sahih vendum. Jember mana sallallahu alaihi wasallam. Adik mari urmare ur sahabi untuk kita ke, adom sahil bukhar lirikade, inna ummat inna ummi mata tiwa yara sulallah, wa alaiha siyamu syahrin, inade thai mota itang ke, ur sahabi untuk kekaran ke, inade thai mota itang ke, ana inder ramadan masa mulut nonbu karmi yarinca, orang luke, amu nonbu ekamule mota itang yara sulallah, hafa akdihi anha, inade thai sarbah, nana di nerevetre bentuma, anda nonbu nerevetre bentuma, inde kerkumulade firmana sulallah alisminargal, naam dayinullahu ahakku antukdihi. Allah udah kerumai, adikam guru me ulle de, adi nerevetra padu derke. Eperi mana tay ur kerana vittu perinda, mana tande ur kerana vittu perinda, eperi warisai ni adi nerevetra minum, adi amari Allah udah kerumai, Allah udah keran, inda keran ini nerevetri tan ahwin du, minde permana sallallahu alaihi wasallam. Anbu kiri urle, andalauke, ur non bali, non bu kerumai ahi, non bu ikyamul mautahi vittal, adi anda warisgal non bu nerevetra minum mana biar malauke, non bu inbud mukjiamana kerumai, apadi patta punide mikir ramalan madam, mukjiamana madam, namma noki nergi kundri kerde, inda ramalan madatile, nama namma ibadat Tegalnya, ya pergi amai itu kuludu, ya pergi ada ganinya perutu de, ramadhan ya pergi nama payah nolada haki kuludu, inbade allam nenevi liru tum borite, ipolde ada kerka titte mida arabi pom, ipolde ada kerka ayatamawom, ramadhan kah, inden de neeran lalle ya pergi pergi ibadah sih eventom, yaitene Quran mudik eventom, ramadhan ya iraugal yaitene rakaat gal tulai eventom, ya bola istighfaral sih eventom, ya bola dzikiral sih eventomendre, ipolde ada kerka ayatamawom, bala rabbul alamin, nama illorukum ramadhan ini, murmiyah payah perutu kuli baki itu tandarulwana, Allah subhanahu taala இந்த ரமலானை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அந்த முறையில் போற்றி பாதுகாக்க கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இந்த ரமலானை நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு ஒரு காரணமிக்க ரமலானாக ஆக்கியருள்வானாக வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு